வெளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் எது? வெளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. இவன் நாதம் தரும் சுகசுரங்கள் எந்தன் தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காலம் இது. தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்தஜனு தகதரித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தகஜனு தா தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்தத்தஜம் தஜம் தஜம் தா